கீறுகின்ற ராத்திரி இது என்ன ராத்திரி எரிகின்ற ராத்திரி நீயும் அங்கே நானும் இங்கே அன்பை தேடி கதரும் ராத்திரி பெண்மணி வாவா கண்மணி வாவா பெண்மணி வாவா கண்மணி வாவா இது என்ன ராத்திரி எரிகின்ற ராத்திரி நீயும் அங்கே நானும் இங்கே அன்பை தேடி கதரும் ராத்திரி பெண்மணி வாவா நீ எனக்கு பூத்த வழக்கு சோகத்தீ வெந்து வெந்து முடிந்து போகும் முன்னே நானும் இங்கே அன்பை தேடி கதரும் ராத்திரி.